உண்மையிலேயே வார்த்தைக்கு கிரியேட்டிங் பவர் இருக்கு, ஒத்துக்கிறீங்களா இல்லைங்களா? வெள்ளக்கார நம்மளை ஆண்டப்போ ஒரு மனுஷன் துண்டு கட்டி இருக்கிற மனுஷன் வந்து பேசினதுனால அவர் பின்னாடி இந்தியாவே நடத்துது உப்பு எடுக்கிற போராட்டத்துக்காக. வார்த்தை ஒரு போராட்டத்தை உருவாக்கும், ரைட்? வார்த்தை பெரிய பெரிய முன்னேற்றங்களை உருவாக்கியிருக்கு. அதே வார்த்தை உறவு முறைகளை சின்ன பின்னமாக்கிறதுக்கும் பயன்படுத்தப்படுது. ஒரு ஒரு நிமிஷம் வார்த்தையால் தான் வாழ்க்கையே ஓடுது. ஆனால் இஸ்ன்ட் இட் ஸ்கேரி, அந்த வார்த்தையை நம்ம ஒரு ஒருத்தரும் எப்படி பயன்படுத்துகிறோன்றதை பற்றி புரிதலே இல்லாமல் நம்ம வார்த்தைகளை உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். வி ஹர்ட் பீப்புள், நம்மளையே நம்ம ஹர்ட் பண்ணிப்போம். நம்மளுக்குள்ளே பேசுகிற வார்த்தைகளே, எனக்கு பேச தெரியாது, நான் வேஸ்ட்டு, நெகட்டிவ் செல்ஃப் டாக்கு. நமக்குள்ள நம்ம பேசிக்கிற வார்த்தைகளும் நெகட்டிவாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் வெளியில் நம்ம பேசுகிறப்ப கூட அன்பை உருவாக்குற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப கம்மி. வருத்தத்தை, கோபத்தை, வலியை உருவாக்குற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப அதிகம். வார்த்தைகள் உருவாக்கும். நீங்கள் ஒரு ஒருத்தரும், இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு ஒருத்தரும் உங்களோட வாழ்க்கையை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. எதை வச்சு? வார்த்தைகளை வச்சு. இந்த வார்த்தைகளை நான் எப்படி பயன்படுத்துகிறேன்றதை கடைசியாக நீங்கள் எப்போ உட்காந்து யோசித்து பார்த்துருக்கீங்க? இந்த வார்த்தைகளோட தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி வருது அப்படின்றத எப்போ கடைசியாக உட்காந்து யோசித்து பார்த்துருக்கீங்க? எவ்வளோ நேரம் உட்காந்து யோசிக்கிறோம்? அப்படியே யோசித்தாலும் நம்ம கொண்டு வர மாற்றங்கள் தான் என்ன? இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை இன் அ டோட்டாலிட்டி ஜஸ்ட் திங்க் அபவுட் இட் ஃபார் அ மினிட். ஆர் யூ ஹாப்பி? ஆர் யூ மனுஷ வாழ்க்கை அப்படின்ற ஒரு ஒரு கிடைப்பதற்கறியாத ஒரு பரிசை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ரைட்? இந்த ஒரு கிளாஸை 5000 ரூபாய் கொடுத்து நீங்கள் உட்காந்து அட்டன் பண்ணுறீங்கன்னா யூ ஃபினான்ஷியலி ப்ரிவிலேஜ்டு. நீங்கள் அவ்வளோ பெரிய ஏழைகள் கிடையாது. கூடவே ஒய்ஃபோடு உட்காந்துருக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்குது. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்குதுன்னா அட்லீஸ்ட் நீங்கள் குழந்தைங்களையும் பெற்றுட்ருக்கீங்க. அதாவது இருக்கிற 100% பாப்புலேஷனில் டாப் 10%ல் நீங்கள் இருக்கிறீங்க. பட் டூ யூ யூஸ் யுவர் வேர்ட்ஸ் டு கிரியேட் லவ் இன் யுவர் லைஃப்? நீங்கள் கான்ஷியஸாக தான் யூஸ் பண்ணுறீங்களா? இன்றைக்கி உள்ளே வரப்பவே அப்படியே ஒரு ஒரு சந்தோஷமான, அதாவது சந்தோஷத்தை பேசணுன்ற அவசியம் கிடையாது, அந்த உணர்ச்சிகளை அனுபவிச்சுட்டு வந்தீங்களா? ஆர் ஆர் யூ கிரியேட்டிங் பெயின் அண்ட் சேட்னஸ் இன் யுவர் லைஃப் த்ரூ த வேர்ட்ஸ் தட் யூ யூஸ்? இட்ஸ் அ க்வெஸ்சன். நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு கேட்குறது எதுக்குன்னா, நம்ம எல்லாரையும் ப்ளேம் பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தி. நீ அப்படி நடந்துக்கல, இப்படி நடந்துக்கல, இப்படி நடந்துக்கல, இதனால தான் நான் கஷ்டமாக இருக்கேன், எல்லாம் ப்ளேம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் உங்கள் வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி பல வருஷங்களாக பயன்படுத்தி இன்றைக்கி நீங்கள் உட்கார்ந்துருக்கிற சூழ்நிலை ஒரு ராஜா மாதிரியான சூழ்நிலையா, இல்லை அப்படியே குத்துயிரும் கொலையுறமாக வந்து ஒரு இடத்துல லேண்ட் பண்ணால் அப்படியே மனசெல்லாம் புழிஞ்சிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? I want you to take a minute's time to find out how you use your words, to think about. And think about a time when you have used your words so cruelly. நம்ம எல்லாருமே, ரைட்? நம்ம என்ன காந்தி மகாத்மாவா இல்லை மதர் தெரசாவா? கிடையாது இல்லை. So all of us have made mistakes. Think of a time in your life when you have used your words to tear down the person in front of you, to create hate, to create... Isn't it scary that we use the most powerful tool given to a man to create something so thoughtlessly? And think of a time when you have received that hurt. நீங்க வாங்குற இடத்துல இருந்தீங்க, உங்களோட ஆண்மை, உங்களோட பெண்மை எல்லாம் கிழிக்கப்பட்டு தூர எறியப்பட்டது. நீங்கள் ஒரு மனுஷனே இல்லை, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரி நிற்க வச்சு உங்கள் முன்னாடி யாராவது அந்த வார்த்தைகளோட தாக்கம் தெரியாத பயன்படுத்தியிருக்காங்களா? When you were at the receiving end of it. மனித இயல்பு என்னன்னா, நம்ம வாங்கின வழி நல்லா ஞாபகம் இருக்கும், ஆனால் நம்ம கொடுத்த வார்த்தைகளோட தாக்கம் அவ்வளோ வராது. But again I repeat, this is the most powerful creative tool in your head. இதுதான் ஆயுதம். இதுதான் சக்தி. நீங்கள் எந்த வாழ்க்கையை வாழணும்னு நினச்சாலும் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற சக்தி இந்த வார்த்தைகள். அதை எப்படி பயன்படுத்துறதுன்ற நோக்கத்தோடு இன்னைக்கு நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. கிவ் யூர் பெஸ்ட் ரைட் அண்ட் ஐ கிவ் யூ அ யாரும் எடுத்து வைக்கிறது கிடையாது. ஏன்னா வார்த்தைகளை வச்சு என் வாழ்க்கையை உருவாக்குறேன், ஆனால் அந்த வார்த்தையை செதுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் டைம் எடுத்து வைக்கிறவங்க யாருமே கிடையாது. அந்த செதுக்கிற வேலையை நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்குறீங்க செய்யறதுக்கு. இது ஈஸி கிடையாது, இது ஈஸி கிடையாது. ஆனால் எல்லா கலைகளும் போல இதுவும் ஒரு கலை. இந்த கலைகளோட பேசிக்கு ஒன்று தான், எனக்கும் ஒன்று தான், உங்களுக்கும் ஒன்று தான். நீங்கள் எந்த மொழி பேசினாலும் மனுஷ மனசுன்றது எனக்குள்ளே இயங்கினாலும் ஒரே மாதிரி தான் இயங்கும், 3 வயசு குழந்தையில் இயங்கினாலும் ஒரே மாதிரி தான் இயங்கும், 80 வயசு தாத்தாவில் இயங்கினாலும் அதே மாதிரி தான் இயங்கும். ஸோ நம்ம எல்லாருமே வேற வேற மனிதர்களாக இருந்தால் கூட தெரிஞ்சால் கூட அடிப்படையில் நம்ம எல்லாருமே ஒன்று தான். ஸோ இந்த கலைன்றது ஒருத்தவங்க அதை சூப்பராக பயன்படுத்துகிறாங்கன்னா தெர் ஆர் அ பேசிக் ரூல்ஸ், ரூல்ஸ் ஆஃப் கான்வர்சேஷன். இது யார் வேணாலும் கற்றுக்க முடியும், யார் வேணாலும் பயன்படுத்த முடியும், யார் வேணாலும் மாஸ்டர் ஆக முடியும், யார் வேணாலும் இந்த வார்த்தையை வச்சு பிரளயத்தையே உருவாக்க முடியும். சரிங்களா? ஸோ டோன்ட் ஹாவ் எனி டவுட். எனக்கு வருமா கம்யூனிகேஷன், எனக்கு வராதா, எனக்கு பேச முடியுமா, பேச வரா, நீங்கள் பேச என்ன காத்தா வருது, காத்தா வருது. வார்த்தைகள்ன்றது உங்களுக்கு வரும். அதே பேசிக்காக நம்ம இப்போது எப்படி பயன்படுத்துறதுன்றதை கற்றுக்க போகிறோம். கிவ் யூ 100% பெஸ்ட்.